శివాన్ వెంకటనాథార్య కవితాకేతరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాశుది అసద్గురుతంత్రాయే నమః. இப்போ ஒரு அதிகாரம் பார்த்தோம். இந்த ஜீவனுடைய ரெண்டு அவஸ்தைகள் சேரப்பட்டு இருக்கு. ஒன்னும் ஜாகிரத அவஸ்தா, முழிச்சுட்டு இருக்கிறது. அது போன பாதத்துல ஆறு அதிகாரங்கள்னால விவரமா சொல்லப்பட்டாச்சு. இனி இந்த பாதத்துல முதல் அதிகாரத்துல சொப்னாவஸ்தையில இந்த ஜீவனுடைய தோஷம் கர்மவசியமா இருக்கிறது, அதெல்லாம் சொல்லி அந்த சொப்ன பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறோம் நிபரமானு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மூணாவது அவஸ்தை தசை நிலை என்னதுன்னா தூங்குற நிலை. இந்த தூங்குற நிலையில இவன் வந்து என்ன பண்றான், அது யார் யார் ஆசிரிச்சிருக்கான், எங்க தூங்குறான், எங்க தூங்குறான்னு சொன்னதுனால எந்த நிலையா இருந்தாலும் சரி எம்பெருமான் அதீனமாகவே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் தான் இது. அதனால தூங்குற சமயத்திலையும் எம்பெருமானையே இவன் ஆசிரியச்சு இருக்கான். சதா சௌமியதா சம்பன்னோ பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு சாந்தோக்கியத்தை சத்வித்தியில. எப்ப இவன் தூங்குறானோ அப்போ அந்த சச்சத்த வாக்கியமான பரமாத்மா, அந்த பரமாத்மாவை அணைச்சுன்னு தூங்குறானோ அவங்ககிட்ட சேர்ந்துடுறான். ஆனால் மோட்சத்திலையும் அவங்ககிட்ட நம்ம சேர்றோம், இந்த மாதிரி தூக்கத்திலையும் சேர்றோம். ஆனா நமக்கு தெரியல நம்ம எங்க இருந்தோம், அது தெரியும். அடிச்சு போட்ட மாதிரி கட்ட மாதிரி தூங்குறமே, எழுந்திருக்கச்சு அத அவ்வளவு நாளை நம்ம எங்க இருந்தோம் நமக்கு தெரியல. என்ன யோசிச்சு பார்த்தாலும் எப்படி இது பண்ணாலும் நமக்கு தெரிய மாட்டேன்றது. பரமாத்மா கிட்ட தான் இழந்திருக்கோம் வேதம் சொல்றது. ஆனால் நமக்கு தெரியல, கர்ம விஷயம் ஆகிட்டதுனால நம்மள மறைச்சுடுறது, நம்ம ஞானத்தை மறைச்சுடுறது, அதனால தெரியறது இல்ல. மற்றபடி எம்பெருமானையே ஆசிரியச்சிருக்கும். அதனால இந்த சுஷுப்தி தசை தூங்குற தசையில நமக்கு ஆதாரமா இருக்கிறவன் எம்பெருமான். அதனால இந்த ஆதாரத்துவம் சுஷுப்தி ஆதாரத்துவம் ஒரு திருக்கல்யாணம் இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது. இது இந்த அதிகரணத்தை விசாரிக்க போறேன். உபநிடத் வாக்கியங்கள் பலவிதமாக அழக்க சொல்லிட்டு போறது, பலவிதமான வாக்கியங்கள். அந்த வாக்கியங்கள்லாம் என்னென்ன சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இவைகள்லாம் வந்து இவன் ஜீவன் எங்கெங்கெல்லாம் தூங்குறான் அப்படின்னு சொல்றது, மூணு இடங்களை சொல்லிட்டு போறது. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 72,000 ஆண்டவன் சேர்ப்பர், 72,000 அடிகள் இருக்கு. அது மேல இன்ட்டு 10 போட்டுக்கணுமா, அப்ப 720,000 வருமா. ஆண்டவன் ஒரு வாட்டி சாதிச்ச தீட்சத ஒரு வாட்டி கேட்ட வீராபுரம் தீட்சத சுவாமி ஆண்டவன் கேட்ட, அப்ப ஒரு கணக்கு போட்டு சாதிச்ச ஆண்டவன். 72,000 பிரதானமான நாடிகள், அதுல உபநாடிகள் எல்லாம் ஒன்னுக்கும் 10 இருக்கும். அதெல்லாம் சேர்த்து பார்த்தா 720,000 நாடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நாடிகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த நாடிகள்ல போய் இவன் தூங்குறான். வாக்கியம் சொல்றது, தது எத்ர ஏதது சுத்தா சமஸ்தா சம்பிரசன்னா சொப்னம் அவிஜானாதி. இவன் சொப்னத்தையே தெரிஞ்சுக்க மாட்டான், சொப்னமே கிடையாது. அதாவது சொப்னமே இல்லைன்னா முடிக்கவே முடியாது, விழிப்பும் கிடையாது, ஜாகிரதாவஸ்தையும் இல்லை, சொப்னமும் இல்லை. அந்த சமயத்தில் எங்க இருக்கார் அப்படின்னு, ஆசுததா நாடீஷு சுப்தோ பவதி, இந்த நாடிகள்ல போய் அவன் சேர்ந்திருக்கான். அதே மாதிரிதான் ஹிதா அதயதா சுஷுப்தோ பவதி யதான கஸ்யஜனவேத ஹிதானாமநாத்யா த்வா சப்ததி சகஸ்ராணி. உடனே சொல்றது 72,000 இருக்குதான் நாடிகள், அந்த நாடிகள்லாம் ஹிருதயத்திலிருந்து புரி தத்தம் ஒரு மாம்ச பிண்டம், ரத்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய மாம்ச பிண்டம் அதுல போய் நிக்கிறது. அதனால அது பேர் பாருங்க ஹிதாநாம நாட்டியா. ஹிதாநாம நாட்டியம்னா அதுக்கு இதான் பேரா, ஏன்னா நமக்கு நல்ல தூக்கம் வந்ததுன்னா இதமா இருக்கும் இல்லையோ அப்படின்னு வாசேவன். என்னன்னா வந்து தூங்குறதுக்கு ரொம்ப நல்லா தூங்கினோம்னாக்கா சில குடும்பத்துக்கெல்லாம் கொடுப்பு நடக்கும். நல்லா தூங்குவா, படுத்தன உடனே தூங்கிடுறா. நான் எனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தை தூக்க முடியாது. பாடசாலை வழக்கம் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு படுத்தம் பண்ணும். இப்ப எல்லாம் முடியறதில்ல, இந்த பாடம்லாம் முடிஞ்சுட்டு சாப்பிட்டுலாம் படுத்துட்டு நாடி ஆயிடும். அந்த தூங்குறதுன்றது ஹிதம் இல்லையா, ஆனாலும் ஹிதமான நாடிகள் அப்படின்னு பிரயாசம் பண்ணுவா. என்னவோ ஒண்ணு அந்த நாடிகள், அந்த நாடிகள்ல இருந்து புரிய தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னதுன்னா ஒரு மாம்ச பிண்டம். அந்த பிண்டத்துல இவன் தூங்குறான். இவ என்னாச்சு, ரெண்டு வந்துருச்சு. முதல்ல நாடிகள்ல தூங்குறான்னு ஒரு வக்கியம் சொல்லிடுச்சு, ஆசுத்ததா நாடிகள் சுத்தோபாத்தின்னு. அதுக்கப்புறம் புரிய தத்துவம் அபிப்பிரதிஷ்டந்தே அப்படின்னு இருக்கிறது. புரியத்துல போய் சைனிக்கிறான், படுத்துக்கிறான். ஒரு கஷ்ட மாம்ச பிண்டம் அதை புரிய தத்துவம்னு அப்படின்னு ரெண்டாவது ஒண்ணு சொல்றது. மூணாவது எத்தனை தற்புருஷி நாம, எந்த இடத்துல இந்த புருஷன் ஜீவன் தூங்குறவனோ அவன் சதா சௌமியதா சம்பன்னோ பவதி. சதா சச்சத்த வாச்சியமான பரமாத்மாவோட அவன் சேர்ந்தவன் ஆகிறான். சேர்ந்தவன் சம்பன்ன சேர்ந்துப்பான், தூங்குறான் அவனோட சேர்ந்து தூங்குறான் அர்த்தம். அதனால இந்த மூணு இடம் சொல்றது பர்த்துக்கிற இடம், ஒன்னும் நாடிகள், ஒன்னும் நாடிகள், ரெண்டாவது புரித்தது, மூணாவது இந்த இது பரமாத்மா. இந்த மூணு சொல்லுக்கு இவ மூணுத்துல எதிரே இவன் படுத்துக்கிறான், மூணும் ஒன்னா சேர்த்துப்படுத்துகிறாளா, மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துப்படுத்துப்பானா, அல்லது ஒவ்வொன்னத்திலையும் எப்பப்ப எது தேவையோ அப்பப்ப அவன் படுத்துப்பானா. எனக்கு இது தேவை, இந்த இடம் தேவை, இந்த இடத்துல படுத்துக்கிறேன். வெயில் காலம் இருக்க மாடியில வேலை போட்டு படுத்துருக்குவோம், ஏன்னா எரியும் ஆத்துல. இப்பெல்லாம் ஏசி போட்டுக்கிறோம், அப்பெல்லாம் மாடியில ஒரு கட்டில போட்டு அதுல ஒரு ஃபேனை டேபிள் ஃபேன் வச்சுட்டு அதுல தூங்கிடுவோம். அது மாதிரி நமக்கு எதுன்னு ஒரு சௌகரியமோ அது மாதிரி தூங்குறோம். அப்ப என்ன ஒரே சமயத்துல ஆத்துக்கு ஆத்து கூடத்திலையும் படுத்துக்கிறோம், பெட்ரூம்லயும் படுத்துக்கிறோம், அது மாதிரி மாடியிலையும் படுத்துக்கிறோம். நார்மல்னா ஏன்னா நிரபேட்சம், நிரபேட்சமா இருக்கு. இதில் படுத்துக்கிறது அதில் படுத்துக்கிறதுன்றது கிடையாது. இதான் மூணு சேர்ந்தான் படுத்துக்கணும்னுட்டு ஒண்ணுக்கு ஒன்றும் சாபேட்சம் இல்லை. சாபேட்சம் இருந்தாக்கா இதெல்லாம் சொல்லலாம், இது சாபேட்சமே இல்லை. ஒரே சமயத்துல மூணு இடத்துலையும் படுத்துக்கவும் முடியாது. அதனால விகல்பம். இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், வந்து நமக்கு நமக்கு லோகத்துல பிரசாதம் சாய்க்கிறார், மோர் சாதம் போட்டுறார், வடுவாங்காய் இருக்கு, ஆவக்காய் இருக்கு, கிச்சடிக்காய் இருக்கு, எலுமிச்சங்காய் இருக்கா, நாலு ஊருங்காய் இருக்கு, குழம்பும் இருக்கு, சாத்தினது வண்டி இருக்கும். அதுக்காக தான் சாத்தின வண்டி, சாத்தினது தெளிவா குச்சின்னு சாப்பிடுவோம். சில பேர் என்ன மாதிரி இருக்கும் எல்லாம், சில பேர்லாம் சாத்தினது அடி வண்டியா குச்சின்னு சாப்பிடுவோம். இப்ப பாருங்க, உடனே கேக்குறா உனக்கு என்ன உருவா வேணும், மாங்காவா உடமாங்காவா இதுவாக வாங்கிட்டு ஒரே சமயத்துல நாளைக்கு சாப்பிட முடியாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான், வடமாங்காய் போடுன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் அவக்காய் போடுன்றான். இத பாருங்க நிரபேட்சம், இது லௌகிகம். வேதத்துல பாருங்க அக்னிஹோத்திர ஹோமம் பண்றான் ஒருத்தன், அக்னிஹோத்திர ஹோமம் பண்ற சமயத்துல அவன் என்ன பண்றான், அங்க வாக்கியம் அக்னிஹோத்திரம் சோதி அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தத்னாதி ஹோதி பயசாதி ஹோதி அப்படின்னு இருக்கு. ஒரே ஒரு அக்னிஹோத்திர ஹோமம், அந்த ஹோமத்துக்கு தத்னாஜி ஹோதி பயசாஜி ஹோதின்னு வைக்கிறாரு. கயிறை கொண்டு பண்றான் ஹோமம் பண்றான், பாலை கொண்டு பண்றான் அப்படின்றது. எதை கொண்டு பண்றது, ரெண்டு இருக்குது, ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல பண்ண முடியாது, ரெண்டும் தெரிஞ்சே போயிடும். அதனால என்ன பண்ணணும், அங்க விகல்பம் இதுவோ அல்லது அதுவோ, கயிறை கொண்டு பண்ணு, உனக்கு இஷ்டம் இருந்தா பாலை கொண்டு பண்ணு, பாதம் சுத்தம் அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணு. அதுக்கு திரவியம் அபிஷேகம் என்ன, தயிரோ அல்லது பாலோ, இது விகல்பம் சொல்லியிருக்கா விமர்சிக்காது. அது மாதிரி ஏன்னா இங்க நிரபேட்சம், தயிரோ பாலையோ கொண்டு பண்ணினாக்க தோஷம் இல்லை, நிரபேட்சமா இருக்கு. அதாவது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தான் பண்ணோன்றது கிடையாது. ஏதாவது ஒண்ணுத்து கொண்டு பண்ணாலே இந்த பாவமாக இருந்தது ஆயிடும். அதனால கயிறை கொண்டோ அல்லது பாலை கொண்டோ பண்ணலாம் அப்படின்னு விகல்பம் அங்க உச்சந்திருக்க மீமாம்சகர். அந்த மாதிரி இங்கேயும் பூர்வபக்ஷம் சொல்றான், விகல்பம் பண்ணிடுவோம். விகல்பம் எப்படி, நாடியில தூங்கட்டும் அல்லது புரித்தத்துல தூங்கட்டும் அல்லது பரமாத்மா கிட்ட தூங்கட்டும், ஏதாவது ஒண்ணத்துல தூங்கட்டும், இதுலதான் தூங்கணும், அதுல தூங்கக்கூடாது, அல்லது சேர்ந்துதான் தூங்கணும், அப்படின்னா நியமம் இல்லையே, நியமம் சொல்ல முடியாது. ஏன்னா நிரபேட்சமா இருக்குது, நிரபேட்சமா இருக்குது, இதுவும் அதுவும் ஒன்னும் சேர்ந்தே இல்லை, அதனால இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் சொல்றான். அநியமம் தான் இது, நியமம் கிடையாது, மூணுத்திலேயே ஒன்னா சேர்ந்தே தூங்கணும் அப்படின்றது நியமம் இல்லை, நியமமும் வராது, நியமமும் வராது அப்படிங்கிறான் பூர்வபக்ஷி. அதனால இந்த ஒரு விகல்பம் பண்ணுங்கோ, விகல்பம் பண்ணி ஏதாவது ஒண்ணுத்துல படுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ அதுக்கு சமாதானம் சொல்ற, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. விகல்பம் சொன்னாலே பெரிய தோஷம் வரும், விகல்பம் சொன்னா பெரிய தோஷம் வந்துடும். என்ன தோஷம் அப்படின்னா, இந்த விகல்பங்கள்லாம் இது வேதத்துல சொல்றது, விகல்பத்தை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னத்தை ஒத்துண்டோம்னு வச்சுக்கோங்கோ, இன்னொன்னு ஒத்துக்கலைன்னு அர்த்தம் ஆயிடும். பாதுகோங்க, ஒன்னு ஏத்துட்டோம் இன்னொன்னு ஏத்துக்கலைன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும், நான் வந்து தேகிபிரி தேத்தேன், எவேரி தேத்தேன், தத்ராஜ் ஹோதி வயசாஜ் ஹோதி, நெல்லை கொண்டு பண்ணேன் அல்லது எவன்ற ஒரு தானியம் அந்த எவத்தை கொண்டு பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். இது ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். இப்ப கிரீக் சாஸ்திரத்தை எடுத்துருந்தோம், நான் நெல்லை கொண்டு பண்றேன் யாகத்தை அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அப்ப யவசாஸ்திரம் பாதிதம் ஆயிடுறது. வேக சாஸ்திரத்துக்கு பிராமணியம், யவசாஸ்திரத்துக்கு அப்பிராமணியம் வந்துடும். வேகையை கொண்டு பண்ணான்னா வேகிக்குதான் பிராமணியம் வந்தது, யவசாஸ்திரத்துக்கு அப்பிராமணியம் வந்துருக்கு. அப்புறம் என்ன பண்ணா, இது போறோம், நான் யவத்தை கொண்டு பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. அப்ப பிராமணியத்தை விட்டுட்டோம், பிராமணியத்தை விட்டுட்டு தானே அப்பிராமணியம் தான் வந்தது, வீகி எடுக்கிற யவத்துக்கு அப்பிராமணியம் வந்துச்சு. இப்ப என்ன தெரியுமா, அப்பிராமணியத்தை விட்டுட்டு பிராமணியத்தை எடுத்துட்டோம். எந்த அப்பிராமணியத்தை எடுத்துட்டோமோ அதை விட்டுட்டோம், அது ஒரு தோஷம். எந்த பிராமணியத்தை விட்டுட்டோமோ அதை இப்ப ஏத்துட்டோம் யவசாஸ்திரத்துல. அதே மாதிரி கிரீக் சாஸ்திரத்துக்கு பிராமணியம் இருந்தது, கிரீக் சாஸ்திரத்தை பண்ணச்ச நெல்லை கொண்டு பண்ற சமயத்துல நெல்லுக்கு பிராமணியம் இருந்தது. இப்ப என்னாச்சு, நெல்லுக்கு இருந்த பிராமணியம் போயிடுச்சு, அது ஒரு தோஷம். அப்பிராமணியம் வந்துடுச்சு, அது ஒரு தோஷம். இவன் நாலு தோஷம் சொல்லிட்டோம், நாலு தோஷம் வந்துடுச்சு. அதன் பிறகு திருப்பி எவத்தை விட்டு கிரீக் எடுத்துனோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி இது மாதிரி தோஷம் வரும், அப்பிராமணியம் பிராமணியம் மாத்தி மாத்தி வரும். இப்படி எட்டு ரெண்டு வஸ்துக்கள்ல இதுவா அதுவா, அதையினால முடிஞ்ச பரியந்தம் இறங்கி வந்து சொல்லிட்டு இருக்கேன் தமிழ. இந்த எட்டு தோஷங்கள் சொல்றார், அஷ்ட தோஷ துஷ்டம் விகல்பம். விகல்பம் சொன்னாக்கா எட்டு தோஷங்கள் வரும், எட்டு தோஷங்கள். முதல்ல வீகிய பண்றான், அப்ப எவத்துக்கு அப்பிராமணியம் வந்துருச்சு, வேகிக்கு பிராமணியம் வந்துருச்சு. இந்த மாதிரி ரெண்டு தோஷம் வந்துருச்சு. இப்போ ரெண்டு தோஷங்கள் வர்றது ஏன் அப்படின்னாக்கா, முதல்ல வீகிய பண்ணச்ச யவசாஸ்திரத்துக்கு ரெண்டு தோஷம் வரதான். யவசாஸ்திரத்துல பிராமணியத்தை விட்டுட்டோம், ஏன்னா வேதமே சொல்றதா இல்லையா, வேதமே சொல்றது எவையில சேர்த்த, அப்ப யவத்தை நான் பண்ணலையே, அதனால வேதத்துல சொல்லப்பட்ட பிராமணியத்தை ஒற்றுண்டோம், சொல்லாத அப்பிராமணியத்தை ஏத்துண்டோம், அது ரெண்டு தோஷம் வந்தது. அதன் பிறகு என்ன பண்றான், கிரீகியை விட்டுட்டு எவத்தை பண்றேன்றான், யவதானியத்தை வச்சு பண்டிதன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப வேகி சாஸ்திரத்துல பிராமணியம் எடுத்துட்டோம் முதல்ல, அந்த பிராமணியம் போயிடுத்து, அப்பிராமணியத்தை இப்ப எடுத்துட்டோம், நாலு தோஷம் வந்துடுச்சு. அதன் பிறகு ஏற்கனவே யவசாஸ்திரத்துல பிராமணியத்தை விட்டு மாங்கிறோம், அந்த பிராமணியத்தை எடுத்துட்டோம். இப்போ அப்பிராமணியத்தை எடுத்துடணும், அப்போ வேகிய பண்ணச்சு அந்த அப்பிராமணியத்தை விட்டுட்டோம், இப்படி ஆறு தோஷம் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி திரும்ப திரும்ப வீகி சாஸ்திரத்தை ஒருத்தன் பண்றான்னாக்கா, அப்ப வீகி சாஸ்திரத்துல அப்பிராமணியத்தை ஏத்துக்கணும். அதே மாதிரி சீக்கிரம் அப்பிராமணியத்தை விட்டுட்டு பிராமணியத்தை எடுத்துக்கணும். இதுல ரெண்டு, முதல்ல ரெண்டு, பின்னாடி ரெண்டு, நடுவுல நாலு, மொத்தம் எட்டு. இது இது வந்து குமார வரதுகேசிகன் சொல்ற வழி, குமார வரதுகேசிகன் சொல்ற வழி இது. ஆனா மீமாம்சைகள்னா ரெண்டே சாஸ்திரம், அதுல இதுல நாடு அதுல நாடு அப்படின்னு சொல்ற. பிராமணியத்தை எடுத்துக்கிறது, அப்பிராமணியத்தை விடுறது, அப்பிராமணியத்தை எடுத்துக்கிறது, பிராமணியத்தை விடுறது, அது பிரிகிய பண்ணச்ச. எவத்தை பண்ணச்ச அதே மாதிரி நாடு, இப்படி எட்டு தோஷங்கள். இப்படி விகல்போன்னு சொன்னாக்கா அஷ்டதோஷ துஷ்டமா இருக்கும். இப்ப வந்து பாருங்க, இது ரெண்டு வருஷம் சொல்லச்சே எட்டு வந்தது, மூணு வருஷம் சொல்லச்சே என்னாகும், பதினாறு அல்லது பன்னெண்டுன்னு வரும். படிப்படியா இரண்டே போவோம். இப்ப இவன் தூங்குறது எங்க தூங்குறான், இதன் நாடியிலையா புரியத்திலையா அல்லது பிரம்மத்திலையா அப்படின்னு கேள்வி வரும். அதுல விகல்போன்னு சொல்லிட்டாக்கா மூணு இன்று நாலு பன்னெண்டு, பன்னெண்டு தோஷங்கள் வந்துடும். ரெண்டு நாளே எட்டு, மூணு ஒன்னா பன்னெண்டு வரும். அதனால இந்த மாதிரி ஒத்துக்க கூடாது, இது ஒரு தோஷம். இன்னொன்னு என்னன்னாக்கா, இது வந்து இதே ஒத்துக்கலாம், மூணும் சேர்ந்தே வரலாம், மூணே மூணும் சேர்ந்து வரலாம். அதாவது எங்க விகல்பம் வரணுமோ அங்க விகல்பம் ஒத்துக்கிறோம், எங்க விகல்பம் இல்லையோ அங்க விகல்பம் வேண்டாம். அது எப்படி அப்படின்னாக்க, அந்த இடத்துல வந்து யவசாஸ்திரமோ நீதி சாஸ்திரமோ வேற வழி இல்லை, அங்க விகல்பம் தான் ஆசிரியச்சாகணும். ஏன்னா ரெண்டும் பரஸ்பரம் நிரபேட்சமா இருக்கு, அந்த இடத்துல அது மாதிரி சொல்லலாம், அதனால விகல்பம் ஒத்துக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. இதுக்கு என்ன பேருன்னா பிராசாத கத்வா பரியங்கன்யாயம் பேரு. பிராசாதம்னாக்கா ஒரு பவனம், ஒரு பேலஸ், அரண்மனைன்னு சொல்லலாம், அல்லது மாடின்னு சொல்லலாம், அல்லது படுக்கை அறைன்னு சொல்லலாம், படுத்துக்கிறதும் இதோ ஒண்ணு பிராசாதம். அதுக்கப்புறம் கட்வா, கட்வான படுக்கை கட்டில், கட்டிலுக்கு பேரு கட்வான் பேரு. பரியங்கம்னாக்கா அது பேர்ல போடுற மெத்த. எங்க படுத்துண்ட? மாடியில படுத்துண்ட. மாடியில எங்க படுத்துண்ட? கட்டில படுத்துண்ட. கட்டில எப்படி படுத்துண்ட? மெத்த போட்டு படுத்துண்ட. இப்ப என்னாச்சு, மாடி மாடி மாடி மாடியில படுத்துக்கிறேன், அந்த மாடியில கட்டில் போட்டு படுத்துக்கிறேன், அந்த கட்டில மெத்தையை போட்டு படுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நாடிங்கிறது எது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நாடிங்கிறது மாடியா இருக்கும், பிராசாதம், படுத்துக்கிற ஒரு ரூம் அறை, படுத்துக்கிற சயன கிரகம் இருக்கு, அதுக்கு பேரு வந்து பிராசாதம், அது வந்து நாடியா இருக்கு, பிராசாத ஸ்தானத்துல நாடி இருக்கும். கட்வா ஸ்தானம்ன்றது புரிதம், அதாவது பெட்டு, நான் மெத்தை போட்டுக்கிறோமோ அந்த மெத்தைய வந்து கட்வா கட்டில் மாத்த சொல்லிட்டேன், கட்டில் அது கட்வாங்கிறது கட்டிலா இருக்கு, அதுதான் அது வந்து என்னது அப்படின்னா புரிதம். அதனால பிராசாத ஸ்தானமானது நாடி, கட்டில் ஸ்தானமானது இது புரித்தம். அதன் பிறகு பரியங்கம் மெத்த இருக்கு பாருங்க, அது பிரமாயம். எல்லாருக்குமே நாடி கிடைக்கிறது, நம்ம இப்பவும் நாடியில தான் இருக்கோம் எல்லாருக்கும். ஆனால் பெருமாள் கிட்ட போய் சேர்றோம் பாருங்க, அந்த விசிராந்தி, அந்த விசிராந்தி, எவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஆதரவு நிச்சயப்படி எத்தனையோ நமக்கு ஏதோ சமஸ்யை வந்து நல்லா இருக்கு, அதெல்லாம் மீறிதான் நம்ம ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ஒரு மணி நேரம் கோயிலுக்கு போறோம், கோயில போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்போ அற்புதமான பிரபஞ்ச கோஷ்டி வருது, அதுவும் சரிச்சோம். அதன் பிறகு பிரபா எழுற பாகவதார் சிவா தான் இங்கு. அதே மாதிரியாக பெருமாளை நீங்கெல்லாம் சிறந்தீங்களா தெரியல, ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்கணும். பெருமாளை வந்து ஏழை பண்ணிட்டு போவார் சிவாதாயங்க. இந்த சிவாதாய நிரந்தர பண்ணச்சு பின்னாடி வேத கோஷ்டி பாருங்க, காஞ்சிபுரத்துல அவதான் அனுபவிப்பான். அந்த வேத அந்த பிரபந்த அது பெருமாளை ஏழை பண்ற சிவாதாயங்களுடைய கால் பார்க்கணும், எல்லாம் ஒரே மாதிரி அழகா அழகு போடுவார், அழகா இருக்கும் அந்த கால் அழகு போடணும். ஆனா நட போடுறாலே அந்த ஒரே மாதிரி நட போடுவான், ஒரு கால் கூட மாத்திப்படாது, ஒத்த மாத்தி போட்டா கூட பெருமாள் ஆடுவார், வாகனத்தை இடம் பண்ண முடியாது, உபத்திரவமா இருக்கும், ஒரே மாதிரி அவன் நட போடுவான், ரொம்ப அழகா இருக்கும். அதை சேவிக்கிறோம், அதே மாதிரி பகவதால சேவிக்கிறோம். அதன் பிறகு காஞ்சி வீட்டுல அற்புதமான வேத கோஷ்டி. அதுக்கப்புறம் அணியாத்திரம் பண்றவாள்லாம் வருவா, அந்த காலத்துல விசாரம் பண்ணிட்டு போவாளாம், வேதாந்த விசாரம் பண்ணிட்டு போவாளாம் சுவாமி ஆச்சாரியெல்லாம், அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இப்படி நாம போய் அங்க சேவிக்கிறோம், அங்க போய் சேவிக்கச்ச மனசுல எப்படி ஒரு ஆனந்தம் வருது, என்ன மாதிரி முதல்ல யானை வருது, முதல்ல துவஜம் பண்ணிடுவா, வடகளத்தில் போட்டு துவஜம் பிடிச்சுன்னு வருவா, அதன் பிறகு யானை வரும், குதிரை வரும், அதுக்கப்புறம் வாத்தியம் வரும், அப்புறம் பிரபந்த கோஷ்டி வரும், அதன் பிறகு பெருமாள் எழுவார், பெருமாளை சுத்தி அர்ச்சகர் கூட போட்டுருவா, சாமரம் போடுறவா, அப்படின்லாம் இருப்பா. அதன் பிறகு பெருமாளை சேவிக்கிறோம், வாகனத்தை சேவிச்சு பெருமாளை சேவிச்சுட்டோ, அதுக்கப்புறம் வேத கோஷ்டியை சேவிக்கிறோம், அணியாத்திரம் சேவிச்சுட்டோ, ஒரு ஏழு அடி நடக்கணுமா. இந்த மாதிரி ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காஞ்சிபுரத்துல பெருமாள் புறப்பாடான உடனே இவா வந்து அந்த பைனார் கால் மண்டபம் இருக்கும் அங்கதான் குடை போடுவா, குடை போட்டுட்டு பெருமாள் அடி கிளம்பி போவார், கலைஞ்சு போச்சு. இந்த ஸ்திரீகள்லாம் எல்லாரும் பார்த்துருந்தேன், ஏழு அடி நடப்பா, என்னென்ன அணியாத்திரம் பண்ணதுக்கு பலனாகும், ஏழு அடி நடந்துச்சோ அதுக்கப்புறம் தான் ஆசைக்கு வருவா. அந்த மாதிரி ஸ்திரீகளோ புருஷாரோ இந்த மாதிரி சேவிச்சுட்டு அப்ப எவ்வளவு மனசுல ஆனந்தம் வரும். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்றான்னா, படுத்துக்கிறது ஒரு பிரசாதஸ்தானமான நாடி முதல்ல, அதன் பிறகு கட்வா கட்டில் அந்த ஸ்தானமான புரீத்தத்து மாம்சபிண்டம், அதன் பிறகு மெத்த பரியங்கம் மெத்த, அந்த மெத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்திரமான், நம்ம மூணுத்தையும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிறான். ஏன்னா மாடியில போய் அழகா கட்டில போட்டுண்டு, அதன் பேர்ல மெத்தையை போட்டுண்டு, ஏசியை போட்டுண்டு, குளிர் வேணுட்டு ஏசியை ஆஃப் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரையும் போட்டு பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆனந்தமா நம்ம தூங்கணே, இதே என்ன இருக்கு. அதே மாதிரி ஒரு நாடி புரித்தது, அதுக்கப்புறம் எம்பெருமான், அந்த எம்பெருமான் சேர்ந்து தூங்குறவனே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி சேர்ந்து வந்தா என்ன மாதிரி தூக்கம் தெரியுவான் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. எப்பேற்பட்ட சொந்த தூக்கம் அது, எப்பேற்பட்ட விசிராந்தி, எவ்வளவு விசேஷம் அது. அதனால இந்த மாதிரி பார்க்கணும், இப்படி பார்த்தா சரியானது அது. இதனால விகல்பம் இங்க சொல்ல முடியாது, கதி இல்லைனாக்கா விகல்பம் சொல்லலாம். கதி இங்க இருக்கே, பிராசாத கட்டுவா பிரஜங்க நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு, அந்த நியாயத்துல நம்ம அனுபவிக்கிறோம். அதனால இல்லைன்னாக்கா விகல்பத்துல தோஷம் வந்துடும், அது எட்டு தோஷங்களாக வரும். அது மீமாம்சகர்கள் ஒத்துட்டு இருக்கா. அதனால எவன் அனுத்தவன் பண்ணாக்கா, எவன் அனுத்தவனும் ஒருத்தன் பண்ணான்னாக்கா, மிருக சாஸ்திரத்துல பிராமணியத்தாக அப்பிராமணியம் சுவீகாரம். அதே மாதிரி இப்ப ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த மாதிரி பிரீக்கி நுட்பான பட்சத்துல பிராமணியத்தை உச்சிட்ட பிராமணியம் எடுத்துக்கப்பட்டது, அப்பிராமணியம் சீக்கிரம் விடப்பட்டது, இப்படி எட்டு இருக்கிறது. இத மாதிரி எட்டு எட்டு தோஷங்களை அங்க சொல்லிருக்காது. மூணுத்த வச்சுன்னு சொன்னோம்னாக்கா, ஒவ்வொன்றுத்துக்கும் நாலு நாளும் போட்டோம்னாக்கா 12 16 போயிட்டே இருக்கும், எவ்வளவு தோஷங்கள். அதனால நாடி என்ன, புரீதத்து என்ன, பிரம்மம் என்ன, இந்த மூணு ஸ்தானங்கள், மூணு ஸ்தானங்களும் விகல்பத்துல, விகல்பம் இல்லாமல், விகல்பம் வச்சுனோம்னா தோஷம் வந்துடும். அப்படிப்பட்ட தோஷத்தை நம்ம ஏத்துக்கவே கூடாது. அதனால விகல்பம் கதி இல்லைன்னா ஒத்துக்கணும். அகதிகமான விஷயத்துலதான் வந்து விகல்பத்தை ஏத்துக்கணும். இங்க கதி இருக்கே, அதனால இதுதான் அது. அத மாதிரி அவனுக்கே தெரியாது. இன்னொன்னு ஒண்ணு, தூங்குறவன் இருக்கானே, அவன் தெரியும் அவனுக்கு நான் இப்போ நாடியா தூங்க போனேன், புரீதத்தை விட்டு போனேன், பிரம்மத்தை நான் விட்டு போனேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேட்டு இப்ப நாடியை விட்டுட்டேன், பிரம்மத்தை விட்டுட்டேன், புரீதத்தை தூங்க போறேன், இன்னும் கொஞ்சம் இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டேன், நான் பிரம்மத்தை தூங்க போறேன். இந்த மாதிரி அவனுக்கு சிந்தனை இருக்கான்னு அவனுக்கு புத்தியே வேலை செய்யலையே, இந்திரியங்கள் வேலை செய்யல, எதுவுமே வேலை செய்யாம இருக்கச்ச அவன் எப்படி அவன் அனுபவிப்பான்? அவனே முடியவே முடியாது. அதனால காரிய பேதம் இருக்கு. காரிய பேதத்தினால சமுச்சயம் வரும். காரிய பேதத்தினால சமுச்சயம், சமுச்சயம் என்ன அர்த்தம்? மூணும் சேர்ந்திருக்கு. நமக்கு ஒரு ரூம் வேணும், நமக்கு ரூம், ரூம் இல்லாம நம்மளால படுத்துக்க முடியாது. அந்த ரூம் வந்துட்டா விரமப்படுத்த முடியாது, விரமப்படுத்திக்க முடியாது. அதுக்கு ஒரு கட்டில் வேணும். கட்டில் வேணும்னா கட்டில் வலிக்கும், கட்டில் வலிக்கும். எனக்கு மெத்த போட்டாலும் கட்டில் போட்டாலும் வலிக்கும். நான் கீழதான் படுத்துப்பேன். என் கிரகிணி என் பொண்ணு எல்லாம்தான் கட்டில படுத்துப்பா, எனக்கு கீழே படுத்துக்கிறது தான் பிடிக்கும். அதனால ஏன் அப்படின்னா என் உடம்பு ஒவ்வொருத்தரோட மாதிரி. அதனால இப்ப என்ன அந்தந்த காரிய பேதம் இருக்கு. அதனால சமுச்சயத்தை அங்கீகரிக்கணும், சமுச்சயத்தை அங்கீகரிக்கணும். இதான் சுவாமி சொல்லிட்டார். இன்னொன்னு, நீங்க வந்து வேதத்துல சொல்றத போய் ஒண்ணுத்த ஒத்துப்பேன் ஒண்ணுத்த ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு ஒரு படம் அப்பிரமாணமா ஆயிடும். வேதம் சொல்லப்பட்டதுக்கு முடிஞ்ச பரிதம் அப்பிரமாணம் எதையும் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனாலதான் மினிமம் பெரியாலே என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அனுஷ்டான லட்சணம் அப்பிரமாங்கன்னு சார். அனுஷ்டான லட்சணம் அப்பிரமாங்கன்னு என்ன அர்த்தம்? வழக்கம் இல்ல, வழக்கம் இல்ல, அவ்வளவுதான், வழக்கம் இல்ல. இப்போ நம்ம எல்லாம் தொண்ட மண்டலத்துல இருக்கோம், காஞ்சி மண்டலம். காஞ்சி மண்டலத்துல இருக்கிறதுனால நம்ம எல்லாம் சில வழக்கங்கள் வச்சுட்டு இருக்கோம். அதே சோழ மண்டலத்துல இருக்கோ அவா சில வழக்கங்கள் வச்சுட்டு இருக்கா. பாண்டி மண்டலத்துல இருக்கிறவாள் அவா ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ஆச்சாரங்கள் இருக்கு. அவ ஆச்சாரத்தை பண்றதுனால எங்க ஆச்சாரத்தை தப்புன்னு அவ சொல்லக்கூடாது. அவன ஆச்சாரத்தை நாம் சொல்லக்கூடாது, நாம் சொல்லக்கூடாது. யாருமே இன்னொரு ஆச்சாரத்தை சொல்லவே கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது. எல்லா ஆச்சாரமும் அவாவாளுக்கு பிரமாணம். ஆனால் அவ ஆச்சாரத்தை நாங்க அனுப்பிக்கிறோம். எங்க ஆத்துல சிராந்தம் வந்தது என்ன? சுஜிய பண்ணுக்கு பண்ண மாட்டோம். எங்க ஆத்துல வழக்கம் இல்ல, இன்னொரு ஆத்துல சுஜிய பண்ண பண்ணுவா, அதுல தான் பண்ண மாட்டோம். இன்னும் சில ஆண்கள்ல ரெண்டுமே பண்ணிடுவா, ரெண்டுமே பண்ணிடுவா. ஏன்னா அவ ஆச்சாரம், இந்த ஆச்சாரத்தை யாருமே தப்ப முடியாது. அனுஷ்டான நான் பண்றதில்ல, எங்க ஆத்துல வழக்கம் அது கிடையாது அப்படின்னு தான் சொல்றோம். எங்க ஆத்துல வழக்கம் அது இல்லை, அவ்வளவுதான் சொல்றேன். தவிர்த்து இன்னொரு ஆச்சாரத்தை துழிக்கவே கூடாது, அது மகா தோஷம் அது. ஆகவே நீங்க வந்து வேதத்துலப்பட்டது, அதுல போய் ஒன்னு ஒன்னு எடுத்துக்கலாம், அதுக்கே பண்ணி இன்னொருத்த விட்டுடலான்னு சொன்னாக்கா பாதிதமா போயிடும். அது பாக்ஷிகமான பாதம். இதை ஒத்துண்டா அது பாதிதம். தமிழோட சொல்லுவா பாருங்க, நொண்டி இறங்க சொன்னா நொண்டி கோபம், மாட்டை ஏற சொன்னா மாட்டு கோபம். மாட்டு வண்டில் வந்து மாடு இறங்கிடுச்சு வயல்ல, மாடு சொல்லித்தான் அவனை ஏற வண்டியை விட்டு நான் ஏறேன். அவனு சொன்னா சொல்லு நான் மாட்டேன் அப்படின்னு அவன் இந்த மாதிரி ஒண்ணு போட்டி போட்டு முடியும். அதனால பட்சம் பாக்ஷிகமான பாதம் வந்துடும். அதனால அதை ஒத்துக்கூடாதுன்னு பாக்ஷம் வைக்கிறேன். அதனால இது வந்து ஆனா ஒன்னே ஒண்ணு, இது நம்ம மூணு சொன்னோம். ஒன்னு நாடி, இன்னொன்னு புரித்தது, மூணாவது பிரம்மம். பிரம்மமானது சாட்சாத் ஆதாரமா இருக்கு. நம்ம தூங்கச்ச மீதி ரெண்டும் பரம்பரையா ஆதாரம், பரம்பரையா ஆதாரமா இருக்கு ரெண்டு. இந்த ஒண்ணு முதல் பிரம்மம் இருக்கே அது ஒன்று சாட்சாத் ஆதாரம். சரி போனா போறது பிராசாதம் தானே மாடி, மாடியில கட்டில், கட்டில மெத்த. அப்ப பிராசாதம் இருக்கு பாருங்க மாடி, அதுதானே வந்து சாட்சாத்து எல்லா ஆதாரமா இருக்கு. கட்டிலுக்கு மெச்சைக்கு பர்த்தன் இருக்கவே எல்லாத்துக்கும் அதான் ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்குச்சு பிரம்மத்தையே சர்வாதாரமா சொல்லணும். அப்ப பிராசாத ஸ்தானம் பிரம்மம், பரியங்க ஸ்தானம்ன்றது நாடியோ அல்லது புரிந்து தோறதுல போட்டுமே, நீ அத மாதிரி சொல்ல மாட்டேன்ற. பரியங்கன்றது வந்து பிரம்மம், புரித்தது கட்டில், நாடிங்கிறது பிராசாதம் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கலாம். அதுக்கு சொன்ன சொல்றேன் அது அசுவமான விஷயம். ஆனா உண்மையும் என்ன இந்த இடத்துல என்ன முடியும், லயம், லயம் இருக்கு. எங்க நம்ம அணைச்சுட்டு தூங்குறோமோ அதை விட்டு திருப்பி வெளில வரான்னு சொல்ல போறேன் அடுத்த சூத்திரத்துல, அடுத்த அதிகாரத்திலையும் சொல்ல போறேன். திருவாளத்தை நம்ம தூங்குறோம், அவனை தான் அணைச்சு தூங்குறோம். அவனை அணைச்சு தூங்குறதுனாலதான் பரியங்க ஸ்தானம் அது. ஏன்னா பரியங்கத்துல தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நமக்கு நேர நேர நமக்கு தொடர்பு எங்க இருக்குன்னாக்கா பரியங்கத்துலதான் இருக்கு, மெத்தையில்தான் இருக்கு. அந்த மாதிரி பிரம்மத்துக்கு தான் இவன் வந்து அணைச்சுட்டு தூக்குறான். வாக்கியம் இருக்கு எம்பெருமானோட சேர்ந்து அணைச்சுன்னு தூங்குறவனுக்கு வெளி உலகமும் தெரியல உள்ளுலகமும் தெரியல, ஒண்ணுமே தெரியாம அவன் தூங்குறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்க்கணும். அதனால பார்த்தோம்னாக்கா எம்பெருமானே இந்த இடத்துல பரியங்க ஸ்தானியா இருக்கான். இவன் இந்த நாடியோ அந்த இது புரியுதுமோ அது பிரசாத ஸ்தானம் ஆகணும், இன்னொன்னு மாம்சபிண்டம் அந்த ஸ்தானமா இருக்கு. அந்த கணக்கில் தான் பார்க்கணும். அதனால இப்படி இருக்கிறதுனால பரம்பரையா பிரம்மாதானம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஜாகிரத அவஸ்தையில நம்ம உடம்பு இருக்கு பாருங்கோ, நம்ம உடம்பு துவாரா உடம்புக்கு பெருமாள் ஜீவத்வாரா பெருமாள் வந்து ஆதாரமா இருக்கும், பரம்பரையா தான் அங்க தேசியன் வந்து தத்துவத்துறை சிந்தனாதிகாரம் சுவாமி சாய்க்கிறார் தேசியம். என்னன்னாக்கா இந்த உடம்புக்கு நேராகவும் இருப்பான் அவன், அத்வாரகமாகவும் சத்வாரகமாகவும் ஆதாரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சிருக்காரு. அதனால எம்பெருமான் வந்து சர்வாதாரன் அப்படின்றது ஜாகிரத அவஸ்தையில பரம்பரையாக இருக்கு. ஆனால் இந்த சுசுப்தி ஸ்தானத்துல மட்டும் சாட்சாத் எம்பெருமான் ஆதாரமாக இருக்கிறான். அத பிரதான பிரதிசிந்திராதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறாரு. எப்படி நினைக்கிறார் அப்படின்னாக்கா உன இழந்து நடந்து போறான், நடந்து போற சமயத்துல என் உடம்பு கீழே விழாம நான் பாத்துக்கிறேன். அப்ப சங்கல்பாசிரியம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால கவனிக்கிறது. ஆனால் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல ஏன் இந்த உடம்பை விட்டு இந்த ஆத்மா வெளில போட, ஏன்னா இந்த நம்ம நல்லா அடிச்சு கூடாம தூங்கிச்சு என்னை எடுத்து உட்காந்துக்கிறீங்க, என் தூக்கம் நீங்க உட்காந்து வச்சாலும் சாமி திருப்பி வந்துருவேன், சாமி திருப்பி வந்துருவேன். அந்த சமயத்துல நமக்கு ஆதாரமா இருக்கிறது, நம்ம உடம்புக்கு ஆதாரமா இருக்கிறது, நம்ம இந்திரியங்கள் பிராணன் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எம்பெருமான் தான். சுசுப்தியாதி அவஸ்தைகளே கண்டுகொள்வது அப்படிங்கிற பிரதானத்துக்கு அதிகாரத்துல நீங்களாம் தெரிஞ்சவா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்ச விஷயத்துல ஞாபகிச்சுட்டு இருக்கேன். ஆதரநாடு பின்னாருக்கா இந்த மாதிரியாக ஆதாரம் சாட்சாத் ஆதாரமாக இருக்கிறது, சாட்சாத் ஆதாரமாக எம்பெருமான் தான் இருக்காது. இன்னொன்னு பெருமாள் நம்ம நேரம் பார்க்கல, ஆனால் நாடி நமக்கு தெரியுது, நாடி நமக்கு தெரியுது. நம்ம ரொம்ப எத்தனையோ நம்ம பார்த்துதான் இருக்கோம். அந்த மாதிரி இந்த புரி தத்துவம் நமக்கு தெரியும். ஒரு மாம்சபிண்டம், மாம்சபிண்டம் உடம்புல ஒரு அம்சம் அவயம் அவ்வளவுதான். நேரம் நம்ம ஹயத்தை பாக்குறதை தவிர்த்து நம்ம உடம்ப ஆனால் இருக்கு நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் எம்பெருமான நேரம் நம்ம பாக்கறது இல்லையே, அனுபவம் நமக்கு வரல. அதனால யோ இருக்கே வருது. அதனால இந்த இடத்துல இப்படி சொல்றது அது. ஆக இது இங்க சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, உபநிடத்துல மூணு ஆதாரங்கள் சொல்றதுக்கு தூக்கத்துக்கு, ஒன்னு நாடி, இன்னொன்னு பொறித்தது, மூணாவது பிரம்மம். இவைகளை விகல்பமா எடுத்துக்கிறதா சமுச்சயமா எடுத்துக்கிறதான்னு கேள்வி வந்தது. எப்படி யவசாஸ்திரத்திலையும் தெய்வ சாஸ்திரத்திலையும் பரஸ்பரம் அபேட்சை இல்லையோ அதனால விகல்பம் அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி இங்க கூட கொஞ்ச நாள் நாடியில, கொஞ்ச நாள் புரியத்துல, கொஞ்ச நாள் பிரம்மத்துல, அப்படி விகல்பம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட பூர்வபக்ஷி சித்தாந்தியோ அதை ஒத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா விகல்பம் சொன்னாக்கா அஷ்டதோஷம், கூடவே எங்க கதி இல்லையோ அங்கதான் விகல்பம் சொல்ல முடியும். இங்க கதி இருக்கு, என்ன கதி அப்படின்னா பிரசாதப்படுத்துவா கதுவா பெரியங்க நியாயம். அதனால மாடி கட்டில் மெத்தை, நாடி புரிதது பிரம்மம், இந்த கணக்குல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல சமஞ்சசமா ஆழுது. அதனால இந்த கிரமத்தை தான் ஒத்துக்கணும். ஆகவே விகல்பத்தை ஒத்துக்கவே வேண்டாம், அங்கீகரிக்கவே வேண்டாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் சுவாமி சேர்க்கிறார். இப்ப பாருங்க, ஸ்தானம் ஜந்தோ சுரத்தோ சுதிரநியமதோ பக்தி நாட்டிய பொறி தத்து ஹார்தம் பிரம்மேதி தஸ்மாத் இஹ பவது மிதோ நைரபேக்ஷா விகல்பா தன்ன பிராசாதகத்வா சயனவத் உபகிருத்யந்தரைஹி யோஜிதானாம் பக்ஷே பக்ஷே விகல்பா க்ரமகதித சதுர்தோஷயுக்தோ நயுக்தா. ஜந்தோ த பிராணி ஜீவன், அவனுக்கு சுசுப்சௌ தூங்குற சமயத்தில் ஸ்ருதி அநியமதாக ஸ்தானம் வச்சு உணர்ந்திருக்கே அது நியமம் இல்லாம சொல்றது, ஸ்தானத்தை எந்த இடத்துலையும் வந்து தூங்குவான் அப்படிங்கறத நியமம் இல்லாம சொல்றது. நியமத்தோ அநியமத்தோ பக்தி சொல்லுகிறது என்னென்ன நாட்டியா, முதல்ல நாடிகள் ஆசிரிதான் நாடீஷம் சத்தோ பவதி அப்படின்னு இருக்கு, புரியுதம் அபித்ததிஷ்டந்தே அப்படின்னு இருக்கு. அவன் புரியுது அதே மாதிரி ஹார்தம் பிரம்ம எம்பெருமான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், அவன் அந்தரியாமையா இருக்கிற எம்பெருமான் கிட்ட நாம வந்து என்ன பண்றோம்னாக்க போய் சயனிச்சு வந்துடுவோம் அப்படின்ட்டு. சதாசம் மிததாசம் பண்ணோ பவதி அப்படின்னு வாக்கியம். அதனால ஹார்தம் பிரம்ம உதயத்துக்குள்ள அந்தரியாமையா வச்சு இருக்கான் எப்பொழுதும், அவங்கிட்ட போய் நம்ம போய் படுத்துட்டு வருவோம் நன்னா தூங்குறோம் அப்படின்னு அங்க சொல்றது. அதனால தஸ்மாத்து இக இந்த விஷயத்துல இந்த சயனம் ஆதார விஷயத்துல ஜீவனுக்கு தூங்குற ஸ்தானம் எது அப்படிங்கிற விஷயத்துல நைரபேக்ஷியா மிதோ நைரபேக்ஷியா, மிதாகனா பரஸ்பரம், பரஸ்பரம் நைரபேக்ஷியா அபேட்சையே இல்லாததுனால விகல்பாக பவத்து விகல்பமே இருக்கட்டும், மூணுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னோம். அதுக்கு சமாதானம் தன்ன அது தவறு. ஏன் அப்படின்னா பிராசாத கட்வா சயனவத், பிராசாதம் மாடியோ அல்லது பவனம் சயன கிரகம், அப்புறம் கட்வா கட்டி ஏறணும்னு சொல்லிட்டோம், சயனம்னாக்க மெத்த பரியங்கம், இந்த மூணு. அதனால அந்த மாதிரி இங்க ஏத்துக்கணும். காரணம் தீகிய சாஸ்திரத்துல மாத்திரம் அங்க நைரபேட்சம் சாட்சாத் பிரதீதம், ஒரே சமயத்துல ரெண்டுத்தையும் பண்ண முடியாது, ஒரே சமயம் ரெண்டுத்தையும் பண்ண முடியாது, அதுவோ இதுவோ அதுதான் பண்ண முடியும். அதனால அங்க வந்து ஒரு சமயம் இதை எடுத்துக்கிறது, இன்னொரு சமயத்துல அதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்துடும். ஆனால் இங்க அப்படி இல்லை, இங்க வரவே வராது, ஒரே ரூபந்தான், ஒண்ணுதான் காரணம். புரோடாசத்துக்கு பிரகிருதியா இருக்கும், புரோடாசம் பண்ணணும், அது விரிகி விரிகி எடுத்துட்டு உரல்ல போட்டு இடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த நெல்ல எடுத்துருவா உமியன், அதன் பிறகு அரிசி இருக்கு பாருங்க மாவா இருக்கும், அதில் கொஞ்சம் நெய் ஜலம் போட்டு அழக்கா பிசிஞ்சு அதன் பிறகு உருட்டி உருட்டி வச்சிருவா, சின்ன சின்னதாக உருண்டை சின்ன ரவாலட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உருண்டையா சொல்லுவார். அது மண்ணாலான மடக்கு, குட்டி குட்டி மடக்கு கப்பாலும் சொல்லுவோம், பிளேட் மாதிரி, அதுல வரிசையா வச்சிருவார். அதுதான் அக்னி தேவதைக்கு சமர்ப்பிப்பார் அக்னி யாகத்துல, அதுக்கு சொல்லிருக்காது. அதனால அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும், ரீகியோ அல்லது யவமோ, நெல்லோ அல்லது யவதானியமோ, ரெண்டு இருந்தா ஏதாவது போறோம். அதனால அதை வச்சு பண்ணிட்டு போலாம். அதனால அங்க நிரபேட்சம் இருக்கு, அதை மாத்த முடியாது. நிரபேட்சம் எதிர பரஸ்பர அபேட்சையே இல்லாம இருக்கு. அதனால அங்க விகல்பம் ஒத்துதான் ஆகணும், அங்க முடியும். ஆனால் இங்கேயோ அப்படி இல்லையே. ஏன்னா எங்க தூங்குறான்னாக்கா மாடியில கட்டில நத்தைய போட்டு தூங்குறான் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்கேயும் அந்தந்த என்ன சப்தமே இருக்கு, இருக்குது மூணுத்திலையும் பிராசாதே கட்வாயாம் பரியங்கே அப்படின்னு சொல்றோம். பிராசாதே சப்தமே பக்தி, கட்வாயாம் சப்தமே பக்தி, பரியங்கே அதுவும் சப்தமே ஏதா கட்டணும், அது அதுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த அதிக ஆதாரம் இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரே ரூபம் இல்லை, ஒரே ரூபம் இல்லை ஒவ்வொன்றும். வேற என்ன ரூபம் அப்படின்னாக்க அவைகள்லாம் இதுவா தான் இருக்கு, வந்து அவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சாபேட்சத்துணை இங்க இருக்குது. ஒவ்வொன்றும் அதிகரணமா இருக்கு, ஆனா சேர்ந்துதான் அதிகரணமா இருக்கும் அது. அதனால அந்த பிரீகி எவன் மாதிரி இல்லை, அது வேற இது வேற இது வேற, மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு அண்டி இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு அண்டி இருக்குது. அதனால மூணுத்தையும் ஒத்துக்கணும், அதனால சமுச்சயம் இங்க ஒத்துக்கணும். இல்லையே நாங்க விகல் அது சொல்ற தன்ன பிராசாத கட்வா சயனவது உபகிருத்தியம் தரை யோஜித்தானாம். உபகிருத்தியம் தரை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உபகிருத்தி உபகாரம், ஒவ்வொரு உபகாரம் இருக்கு அதுக்கு. அந்த உபகாரம்ன்றது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமா இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்துக்கணும். அந்த மூணுத்துக்கும் மூணு உபகாரம் இருக்கு, கட்டிலுக்கு ஆதாரம் இந்த ரூம், அந்த கட்டில அந்த மெத்தைக்கு ஆதாரம் கட்டில், அந்த மெத்தை இவன் படுத்து ஆதாரமா இருக்கு. அதனால மூணுமே மூணு உபகாரங்கள் பண்றது, அது அப்படியே தான் ஏத்துக்கணும் அது. அதனால அதனால ஒத்துக்கணும், அது சொல்ற சமச்சயம் தான். இல்லாத போனாக்கா விகல்பம் வந்துடும், புருஷாபத்தி அஷ்டதோட விகல்பா ஏற்கனவே சொல்றாரு. அது சொல்றேன் பக்ஷே பக்ஷே விகல்பா, ஒவ்வொரு பட்சத்திலையும் விகல்பம் வருது. அதாவது ரீகி பட்சத்தை ஊத்துந்தோன்னா அதுல என்ன தோஷம், அந்த மாதிரி யவ பட்சத்தை ஊத்துண்டா அதுல என்ன தோஷம், அதனால அதுலயும் கிரம கடித்த சத்துருத்து தோஷம் இருந்தா நாலு தோஷங்கள், இதுல நாலு அதுல நாலு நூறுத்துல நாலுன்னு பன்னெண்டு தோஷங்கள் வந்துடும் இந்த இடத்துல. அந்த இடத்துல எட்டு தோஷங்கள் ரீகி அவதாசம் சொல்லச்ச எட்டு தோஷங்கள், இங்கேயோ பன்னெண்டு தோஷங்கள் வந்துடும். அதெல்லாம் மேலையும் சொல்லிட்டே போனோம். இப்படி நிறைய தோஷங்கள் அதிகமாக அதிகமாக, தோஷங்கள் எவ்வளவு குறையா இருக்கோ அவ்வளவு கூட நல்லது. தோஷமே இல்லாம இருக்கணும், தோஷம் இருந்ததுன்னாக்கா அதை ஒத்துக்க மாட்டா. அதனால அத இந்த இடத்துல விகல்பம் வந்துடும், நீங்க சொல்ற மாதிரி ஒத்துன்றோம்னாக்கா விகல்பம் வந்ததுன்னாக்கா எட்டு தோஷம் பன்னெண்டு தோஷம் வந்துடும். அந்த தோஷம் அவரை ஏத்துக்கவே கூடாது. கிரம கடித்த சதுர்தோஷ யுக்தோட யுக்தா, இப்படி ஆச்சாரியெல்லாம் சொல்லி விகல்போன்றது நம்ம சித்தாந்தத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த அதிகரண விஷயம் இதான், அதனால பிரம்மன் தான் சாட்சாத் ஆதாரமா இருக்கு. அதனால சுசுப்தி தசைக்கு தசையில எம்பெருமானே ஆதாரமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஒரு கிருக்கல்யாண குணம், அந்த குணம் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாட்சி முடிக்கிறார். இப்ப பாருங்க, ஸ்தானம் ஜந்தோ சுஷுப்தோ சுதிரணியமதோ பக்தி நாட்ய புரி தத்து ஹார்தம் பிரம்மேதி தஸ்மாத் இஹ பவது மிதோ நைரபேக்ஷா விகல்பா தன்ன பிராசாத கத்வா சயனவது உபகிருத்யந்தரை யோஜிதானாம் பக்ஷே பக்ஷே விகல்பா கிரமகடித சதுர் தோஷயுக்தோ குணயுக்தா. இதுல ரெண்டு சூத்திரம் தான் இருக்கு. முதல் சூத்திரம் ததபாவோ நாடீஷு தத்துவே ஆத்மனித்த அப்படின்னு முதல் சூத்திரம். ததபாவா தத்துன்னு அர்த்தம் முன்னாடி சந்தியாதிகாரம் வந்தது, சந்தியம்னு சொல்லிட்டோம். சந்தியம்னு என்ன அர்த்தம்? இது சொப்னம் சொல்லிட்டோம். அது இல்லாம சொப்னம் இல்லாம இருக்கு, சொப்னம் இல்லாத தசை இருக்கு பாருங்க, அது சுஷுப்தி. ததபாவ அந்த சுஷுப்தியானது எங்க இருக்குன்னாக்க நாடிஷு நாடிகள்ல இருக்கு. நாடிகள்ல அதாவது நாடிஷு நாடிகள்ல தச்சுதே ஆத்மனிச்ச இந்த சேன் இருக்கிறதுனால புரிய தத்துன்னு சொல்றோம். அதனால என்ன மூணு சொல்லெடுத்து இருப்போம், மூணு சொல்லெடுத்து. ஒன்னு நாடி, அதுக்கப்புறம் சேன்றதுனால புரிய தத்து, அதுக்கப்புறம் ஆத்மனின்றதுனால பரமாத்மா. மூணுத்திலையும் இது இருக்கு, இது சுழற்சி. அதனால சுழற்சிக்கு ஆதாரமானது மூணும் இருக்குன்னு அர்த்தம். இந்த கிரமத்துல பார்க்கணும். அது இந்த சூத்திரம் சொல்றது ததபாவோ நாடீஷு தச்சுதே. ஏன்னா தச்சுதே அது வேதமே சொல்றது, வேதத்தில் சொல்றது அது. இந்த சான்றதுனால அதை கிரகிச்சுக்கணும். ததபாவோ நாடீஷு தச்சுதே ஆத்மனை சேர்ந்துட்டு இந்த சூத்திரம். அதனால சுசுப்தியானது எங்க இருக்குன்னாக்கா ததபாவகா சுசுப்தி, சுசுப்தி தசை. சொப்னம் இல்லாமல் வெறும் தூக்கொண்டே இருக்கு பாருங்க, அந்த தசையானது நாடிகள்ல ஆத்மாவில, ஆத்மனா பரமாத்மா எல்லாருக்கும் சர்வாத்மா அவன் தானே, அவனிடத்தில் அதே மாதிரி சேன்றதுனால புரிப்பது. அது மூணுத்திலையும் இருக்கு. அது பிராசாத கட்வா பிரதிங்க நியாயத்தினாலும் சரியா இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த சூத்திரம் அத பிரபோதோ அஸ்மாத் அத பிரபோதம். எந்த அதனாலதான் அத அதனாலதான் இந்த பரமாத்மா கிட்ட இருந்தே விழிப்பு வருது. நான் கட்டில படுத்திருந்தேன், நான் மாடியில படுத்திருந்தேன், அல்லது மெத்தையில படுத்திருந்தேன், நான் எழுந்திருச்சு என்ன சொன்னேன் மெத்தையாலதான் படுத்திருந்தேன். அப்படி வேத்து போயிருக்கு எனக்கு, மெத்தையாலதான் படுத்திருந்தேன், ஆனாலும் எனக்கு உடம்பு முடிக்கிறது. அந்த ஞாபகம் தான் வருது, எங்க படுத்திருந்தோமோ அதுதான். அந்த மாதிரி நான் பிரம்மத்துலதான் படுத்திருந்தேன், ஆனால் பிரம்மத்திலேருந்து தான் நான் வந்தேன் எனக்கு தெரியலையே. அங்க வாக்கியம் இருக்கு சத ஆகமியன விதுஹோ சத ஆகச்சாமகே அப்படின்னு இருக்கு. சத்து சத்துன்றது பிரம்மம், அந்த பிரம்மத்திலேயே சேர்ந்து சின்னுட்டாங்க. ஆனாலும் என் திருப்பி முடிச்சு அதுலேருந்து வந்தா கூட அவனுக்கு நமக்கு தெரியல, நான் பிரம்மத்தை சேர்ந்தா நான் வந்தேன், பிரம்மத்துல தான் நான் தூங்கினேன், இப்ப பிரம்மத்துல இருந்தா நான் வந்தேன் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால அத்தக பிரபோத அத்தக அதனால அஸ்மாத் பிரபோத அஸ்மாத் பிரம்மத்தில் வந்து எந்த காரணத்தினால பிரம்மமானது சுஷுப்திக்கு ஆதாரமா இருக்குதோ அந்த காரணத்தினாலதான் நான் பிரம்மத்திலிருந்து வந்தேன், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வாக்கியம் இருக்கிறது அப்பதான் அது பொருந்தி இருக்கும். ஆக இந்த சுஷுப்தி திசையானது எதை சொல்றது அப்படின்னாக்கா பெருமாள் தான் அந்த திசையில இவனா இருக்கான், ஆதாரமா இருக்கான், அவங்கிட்ட தான் உட்படுத்திக்கணும். ஆனா நாடியம் இருக்கே புரியத்துவம் இருக்கேன்னாக்கா வாஸ்தவம்தான், அவைகள்லாம் இருந்தாலும் அது எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இதோட சேர்ந்துதான் இருக்கும், மூணு சேர்ந்திருக்கும். இதுதான் பிராசாத கட்வா பிரஜங்க நியாயம்ன்றது ரொம்ப பிரசித்தமான நியாயம். இந்த நியாயக்கிரமம் பார்க்கச்ச பரியங்க வித்தியன்னு ஒண்ணு கௌஷேதி வித்தியில வருது. அந்த கௌஷேதி வித்தியில சொல்லப்பட்டபடி பரியங்க வித்தியில இவன் வந்து என்ன பண்றான்னாக்கா அங்க போய் எழுதி உட்காந்துக்க போறான், அதான் மோக்ஷ திசை. அதை மாதிரி நினைச்சுக்கோங்க இங்க. அதனால சுசுப்திக்கு ஆதாரமாக இருக்கும் நிலையானது இந்த இது இருக்கு பாருங்க, என்ன சொன்னது அதிகரணம். இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது. இப்படி போன அதிகரணத்துல சொப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்கும் பாருங்க, சொப்னத்துல நாம காண்ற பதார்த்தங்கள் அது ஆச்சரியகரமான சிருஷ்டியை பண்றவன் எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு சொல்லப்பட்டது. இந்த அதிகரணத்திலேயோ நன்னா தூங்குறவனுக்கு ஆதாரமாக இருக்கிறவன் இந்த பரபிரம்மனே பரமாத்மாவே அப்படிங்கறது இங்க சொல்லப்பட்டது. ரெண்டு கல்யாணம் எடுத்துட்டோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.